ಶ್ರೀಮನ್ನೂತನ ರಂಗನಾಥರಾರಬ್ಧಾತ್ಮ ವಿದ್ಯಾಲಯಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ಲಕ್ಷ್ಮಣಾರತರಾರ್ ಸಂಪ್ರಾಪ್ತ ತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀಭಾಸೇಂದ್ರಕಟಾಕ್ಷ ಸಂತತ ಸುಧಾ ಲಕ್ಷ್ಯಾತ್ಮ ಯೋಗಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ವಾಗದೀಶಯಮಿನಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರುಂ ನವ್ಯವಾಗೀಶ ಯೋಗೀಂದ್ರ ಆಯಾಸ್ಯ ಪರಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರಾರ್ಹ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮ ಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃತ್ತಿ ಪರ್ಯಂತ ಇತಿರಾರ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಗಣಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣ ಬದ್ಧ ದೀಹಿಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶ್ರೀ ವಿಷ್ಣು ಚಿತ್ತಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಭಿವಾನ್ಯಾಂ ಘೋರಾಮನನ್ಯ ಶರಣ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಎಲ್ಲರಕ್ಕೂ ಅಡಿಯನುಡಿಯ ನಮಸ್ಕಾರಗಳು. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் இன்று நாம் 10வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் என்பதான பாட்டு. இந்த 9வது பாசுரமாகட்டும் 10வது பாசுரமாகட்டும் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களுக்கு உயர்ந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தங்களாக காட்டுகின்றார். இதில் சாஸ்திர ரீதியா சொல்லணும் அப்படின்னால், சித்த சாதனை அதாவது கிருத்த கிருத்தியத்துவம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தர்மமானது இந்த பாசுரத்தில் சொல்லப்படுகிறது. நமக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை நாம் செய்து முடித்துவிட வேண்டும் என்பதானது இங்க இடத்துல காட்டப்படுறது. செய்து முடித்தால் எந்த விதமான விசாரமும் இல்லாமல் இருக்கலாம். அவாப்தவியாக சர்வமபி அவாப்தா அப்படின்னு இருக்கணும். அடைய வேண்டியது எல்லாவற்றையும் நாம் அடைந்து விட்டோம். அப்படி செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்து முடித்து விட்டால் எம்பெருமான் நம்மை ரட்சிப்பான் அப்படின்னு இருக்கலாம். நாம் செய்ய வேண்டியவற்றை செய்து முடிக்காதவர்களாக இருக்கக்கூடியவர்களை பற்றி சென்ற பாசுரத்தில் நாச்சியார் தெரிவித்தாள். இந்த பாசுரத்தில் செய்து முடித்தவளை பற்றி, நிச்சிந்தையாக இருக்கக்கூடியவளை பற்றி தெரிவிக்கின்றார். பக்தியின் மேலீடு காரணமாக அவ அப்படி இருக்கா. ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது இந்த பாசுரத்தில். பிரம்மசூத்திரத்தில் பக்தி ஸ்வரூபத்தை பற்றி விசாரிக்கும் பொழுது, பிரியதமயேவகி வரணியோ பவதி அப்படின்லாம் வாக்கியங்கள் ஜிக்ஞாசாதிகரணத்திலேயே கூட வருது. யாரை அடைய வேண்டும், யார் மீது அதிகமான ஒரு பற்றுதலை வைத்திருக்கின்றோமோ அவரை அடைய வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது. ஆவருத்தி அதிகரணம் அப்படின்னு 4வது அத்தியாயத்தில் முதல் பாதத்தில் முதல் அதிகரணம், அதில் ஆவருத்திகி அசகிருத்து உபதேசாத் அப்படின்னு ஒரு பிரம்மசூத்திரம். பக்தி எப்படி இருக்க வேண்டும், தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபமாக இருக்கணும். தைலதாராவது அவிச்சின்னா ஒரு எண்ணெயை கீழ்நோக்கி சேர்த்தால் எப்படி இடைவெளி இல்லாமல் கீழே போய் சேருமோ அதுபோல இடைவெளி இல்லாத ஒரு பக்தியை நாம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்டால், உபாசனத்தின் மூலமாக ஏற்படும் அப்படின்னு சொன்னான். உபாசனம் அப்படின்னா தாராவாகிக ஞானம், ஸ்மிருதி சந்ததி அப்படின்னு சொல்லப்படுறது. தொடர்ந்து நினைத்து கொண்டே இருப்பது என்பது உபாசனம், மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருப்பது. அப்படி இந்த பாசுரத்திலே எழுப்பப்படக்கூடிய பெண்ணானவள் வேதத்தில் சொல்லப்பட்டபடியும் இல்லையா, பிரம்மசூத்திரங்களிலே மேற்கோள் காட்டியபடியும் நாச்சியார் இந்த பாசுரத்தின் மூலமாக எப்பொழுதுமே எம்பெருமானையே தியானித்துக் கொண்டு இருக்கக்கூடிய சொர்க்கத்தை அடைவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எழுப்புகின்றாள் அப்படின்னு நாம் சொன்னோம், நாம் பார்க்கிறோம். அதனால தான் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் அப்படின்னு சொன்னான். கௌசைதிக உபநிஷத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு, ஏஷயேவ சாது கர்ம காரய திதம் யமேபியோ லோகேபியோ உன்னிநீஷதி, ஏஷயேவ அசாது கர்ம காரய தீத்தம் அதோ நினீஷதி அப்படின்னு இருக்கு. எவனொருவன் நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றானோ அவனை எம்பெருமான் மேல் நோக்கி அழைத்துச் செல்வான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல காரியத்தை செய்யக்கூடியவர்கள் அது யாரு? எப்பொழுதுமே எம்பெருமானை தியானித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். எப்பொழுதுமே எம்பெருமானை தியானித்துக் கொண்டிருந்தால் சர்வத்திர வியாபித்திருக்கக்கூடியதான அந்த பகவான் நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரம் அந்தர் பகிஷ்டத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதம், உள்ளும் புறமும் இவன் எல்லா இடத்திலும் பரவி இருக்கின்றபடியினால் அவனை அறிந்து கொள்ளாமல் நம்மால் மேல் நோக்கி செல்ல முடியாது. கரந்தெங்கும் பரந்துளன் அப்படின்னு சொன்னார் ஆழ்வார். திரௌபதி எம்பெருமானுடைய நாமதேயத்தை தெரிவித்த உடனேவே எம்பெருமான் பலவிதமான தர்மங்கள் பொருந்தியவனாக இருக்கக்கூடியவன் அவளை எப்பேற்பட்ட இன்னல்களிலிருந்தும் காப்பாற்றினான். அதனால எப்பொழுதும் தர்மமே உருவெடுத்தவனாக இருக்கக்கூடியவன். ராமோ விக்கிரகவான் தர்மா தர்மோ விக்கிரகவான் ராமஹா அப்படின்னு சொல்றா போல எப்பொழுதும் எம்பெருமானை மட்டுமே தியானித்துக் கொண்டிருந்தால் அப்பேற்பட்ட எம்பெருமான் நம்ம எல்லோரையும் ரட்சிப்பான் அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு சொல்லப்படுறது. புண்ணியன் அப்படின்னு சொன்னான். புண்ணியன்னா மோட்சத்தை அளிக்கக்கூடிய தர்மஸ்வரூபி அப்படின்னு பொருள். நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியன் அப்படின்னு இருக்கு. சாஸ்திரத்தினால சொல்லப்பட்ட ஆகிஞ்சன்யம் அனன்யகதிகத்துவம் இதை எல்லாத்தையும் காட்டி தொற்பாத மூலம் சரணம் பிரபத்தியேன்னு சொன்னா போல எம்பெருமானை தியானிக்கக்கூடியவர்கள் பக்தி முதலான கைமுதல் இல்லாதவர்களை பக்தியோகத்தின் மூலமாக சில விஷயங்களை அனுஷ்டித்து அதன் மூலமாக கைமுதல் கொண்டவர்கள், அப்படி கைமுதல் இல்லை என்றாலும் கூட பக்தியா பரமயாவாபி அப்படின்னு சொல்லப்பட்டது போல நம்மால் போற்றத்தரை நம்மால் பிரபத்தி மூலமாக அடையப்படக்கூடிய புண்ணியன் அதாவது புண்ணிய சொரூபன் மோட்சத்தை அளிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ கும்பகர்ணனை ஏன் இந்த இடத்துல காண்பித்தார்கள் அப்படின்னா, இப்போ யார் ஒருவன் தூங்கிக் கொண்டிருக்கின்றானோ அவனே எழுந்து கொள்கிறான் மீண்டும். பிரம்மசூத்திரத்தில் ஒரு சூத்திரம் வருது, சயேவத்து கர்மானுஸ்மிருதி சப்த விதிபியா அப்படின்னு மூன்றாவது அத்தியாயத்தில் இரண்டாம் பாதத்தில் ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்தில் சொல்லப்பட்டபடி தூங்குவதற்கு முன்பு எந்த காரியத்தை செய்து அவன் பலனை அனுபவிக்காமல் தூங்கிவிட்டு பிறகு அவனே எழுந்து கொண்டு அந்த செய்த காரியத்திற்கான பலனை அனுபவிக்கின்றானோ, அப்படியே நாம் எந்த விதமான காரியத்தை செய்தாலும் அதற்கான பலனை நாம் நாபுக்தம் க்ஷீயத்தே கர்ம கல்பகோடி சதைரபி என்று சொன்னா போல பலனை அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் என்ற ஒரு சாஸ்திரார்த்தமும் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. எவன் தூங்கு ஏவ சுப்தா சயேவ ஜாகர்த்தி என்று ஸ்ரீபாஷ்ய பங்கி, எவனொருவன் தூங்குகின்றானோ அவனே விழித்துக் கொள்கிறான், எதற்காக? பலனை அனுபவிப்பதற்காக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பலனை அனுபவிக்காமல் நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதை காண்பிப்பதற்காகத்தான் இந்த இடத்துல கும்பகர்ணன் அப்படின்ற சப்தத்தை சாதித்து ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் அந்த பிரம்மசூத்திரத்தினுடைய அர்த்தத்தையும் காண்பித்தார். நாற்ற துழாய்முடி நாராயணன் அப்படின்றதில் தொடங்கி ஆற்ற அனந்தலுடையாய் அப்படின்ற பர்யந்தம் பார்த்தீங்கன்னா பலவிதமான சாஸ்திரார்த்தமானது சொல்லப்படுகிறது இந்த இடத்துல. இப்போ எம்பெருமான் எப்படி இருக்கிறார் அப்படின்னு, ஏச்ச வேதவிதா விப்ராஹா ஏச்ச அத்தியாத்மவிதா ஜனாக தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. அப்படி மகாபாரதத்தினுடைய ஸ்லோகத்தின்படியாக அனந்தல் உடையாய் மிகவும் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தாலும் கூட அருங்கலமே சத்பாத்திரமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை மட்டுமே தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மை பெருமாள் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தை என்று சொன்னா போல கைவிட மாட்டான் என்பதாக இந்த பாசுரத்திலே சொல்லப்படுகிறது. இதோடு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போ, நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.